శ్రీమద్వేదాంతరామానుజయతి కృపయా రంగిణేన్యస్తభారం తత్సంప్రాప్తాగమాన్ తద్వితయమనుగుణం శిష్టకాపూర్ణమగ్ర్యం శ్రేష్ట శ్రీరంగరామానుజముని కరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దేశికం సంశ్రయామి వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాక్తబోధం తత్పాదయుగ్మసరసీరుహభృంగరాజం త్రయ్యంతయుగ్మకృతభూరి పరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే శ్రీమద్వేదాంతరామానుజముని కరుణాలబ్ధవేదాంతయుగ్మం శ్రీమచ్చ్రీవాసయోగీశ్వరగురుపదయోరర్పితస్వాత్మభారం శ్రీమచ్చ్రీరంగనాథాహ్వయముని కృపయా ప్రాప్తమోక్షాశ్రమంతం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపరం సంశ్రయే దేశికేంద్రం శ్రీరంగే శపదే సమర్పితభరం శ్రుత్యంతరామానుజ శ్రీయోగీంద్రగురుత్తమేన యమినః శ్రుత్యంత విద్యాత్మనః ప్రాప్తశ్రుత్యవదం స యుగ్మహృదయం శ్రీవాస రామానుజాత్ శ్రీ శ్రీవాస మునీంద్రదేశికమణిం శ్రేయో నిధిం సంశ్రయే శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది నమస్తస్మై కస్మై చ నభవతు నిష్కించన జన స్వయం రక్షా దీక్షా సమధిక సమిందాన యశసే సురాధీశస్వైరక్షణ కుపిత శాపాయుధవధూ ధృషత్తా దుర్జాత ప్రశమన పదాంభోజరజసే. స్వామి దేశికనుడియ తిరువవతార ఉత్సవంను సొల్లకూడియ స్వామి దేశికన్ అవతరిచ్చు 755వது సంవత్సర దిన మహోత్సవం, అదావదు 755 వర్షத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மகான் அவதரிச்சு 100 வருஷ காலம் அவர் பண்ண சாதனைகள் என்னன்றத நம்மளால எத்தனை வருஷம் வந்து உபன்யாசங்கள் பெரியவா பண்ணா முடிக்க முடியும்னு தெரியல. இருந்தாலும் சுவாமி தேசிகனுடைய புகழ் வந்து எப்படிப்பட்டதுன்னா, எம்பெருமானை பத்தி வேதங்கள்லாம் சொல்லும் பொழுது அவனுடைய ஒரு குணத்தை எடுத்துட்டு வேதம் போற்ற ஆரம்பிச்சுதான். ஆனந்தம்ன்ற ஒரு குணமாம், அந்த ஆனந்த குணத்தை ஸ்தோத்திரம் பண்ண வேதம் புகுந்தது. அப்படி புகும்பொழுது ஒவ்வொரு ஆனந்தத்தையும் சொல்லி எம்பெருமானுடைய ஆனந்தத்தை கணக்கிட்டுடலாம்னு வேதத்துல உபனிஷத் பாகம் சொல்லிண்டே வரும் பொழுது கடைசியில யதோவா சோ நிவர்த்தந்தே, வாக்குக்கும் மனசுக்கும் எட்ட முடியாத அளவுல பெருமாளுடைய ஆனந்தம் இருக்குன்னு வேதம் சொன்னா போல, சுவாமி தேசிகனுடைய புகழும் வாக்குக்கும் மனசுக்கும் எட்ட முடியாத அளவுல இருக்கு. இருந்தாலும் நாம பாகவதாளா இருக்கிறவா பரஸ்பரம் பாவயந்தகான்ற ரீதியில எம்பெருமானுடைய அந்த திவ்ய கட்டாட்சத்துக்கு பரிபூர்ண பாத்திர பூதர், எம்பெருமானுடைய அந்த அருளே ஒரு உருவெடுத்தா போல இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன், அது போல வெங்கடேஷா அவதாரோயம் தத் கண்டாம்சா அதவா பவேத்துன்னு சுவாமி தேசிகனுடைய குமாரர் அருளி செய்தா போலே. தேசிகன் யார் அப்படின்னா, சுவாமி தேசிகன்றவர் சாட்சாத்து திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் அப்படின்னு சாதிச்சார். அப்படிப்பட்ட அந்த சுவாமி தேசிகனுடைய புகழை வந்து சொல்ல வேண்டியது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மிகவும் உச்சிதம், கடமை. அதனால பிள்ளையந்தாதின்னு சொல்லக்கூடிய சுவாமி தேசிகன் மேல இயற்றப்பட்ட துதி, அதாவது தேசிகன் வந்து பல எம்பெருமான்கள் திவ்யதேசங்கள் தோறும் எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான்கள் மேல, வரதராஜன் மேல வரதராஜ பஞ்சாசத்து, தேவநாதன் மேல தேவநாயக பஞ்சாசத்து, அதே மாதிரி அச்சுதனான அந்த எம்பெருமான் மேல அச்சுத சதகம், இப்படின்னு ஒவ்வொரு பெருமாள் கோபாலன் மேல கோபால விம்சதி, எல்லாவுக்கு எம்பு ஆண்டாள் சாய்ச்சா போல மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாயின்னு சொல்லக்கூடிய அந்த ராமன் மேல ஆச்சரியமான வந்து ரகுவீர கத்தியம், இப்படின்னு திவ்ய தேசங்கள் ஆழ்வார்கள் பாடி பரவின ஸ்தலங்கள், அதே போல பற்பல புராண ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் தன்னுடைய துதி நூல்கள்ல பாடி புகழ்ந்தார் சுவாமி தேசிகன். ராமானுஜருடைய அந்த சித்தாந்தத்தை நன்றாக நிலைநாட்டியவர், ராமானுஜர் என்ன சித்தாந்தத்தை என்ன கொள்கையை வந்து தன் வேதாந்த கொள்கையை வைத்திருந்தாரோ அந்த வேதாந்த கொள்கையை நிலைநாட்டுவதையே தன் வாழ்நாள் கடமையா கொண்டவர் சுவாமி தேசிகன். அதனால ராமானுஷரே இன்னொரு அவதாரம் பண்ணார்னு சொல்றா போல இருக்குன்னு இதே ஸ்லோகமே சொல்றது. அதனால இப்படிப்பட்ட வேதாந்த தேசிகருடைய அந்த சுவாமியினுடைய திருநக்ஷத்திர வைபவம், அதாவது திருநக்ஷத்திரம்னா வேற ஒன்றும் இல்லை, பிறந்த நாள் கொண்டாட்டம்னு சொல்றா இல்லையா, அந்த திருநக்ஷத்திரம், அந்த பிறந்த நாளினுடைய அந்த அதாவது பெருமாளினுடைய அவதாரத்தை எப்படி நாம ரொம்ப விபவமா கொண்டாடுறோமோ, கிருஷ்ணருடைய ஜெயந்தி ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்னு கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறோம், எம்பெருமான் ராமனுடைய ஸ்ரீராம நவமியை கொண்டாடுறோம், நிருசிம்மனுடைய நிருசிம்ம ஜெயந்தியை கொண்டாடுறோம், இப்படி பற்பல விழாக்கள் நமக்கு வந்து இருக்க சுவாமி தேசிகனுடையதும் அது போல எம்பெருமான் அவதரிச்ச ஒரு நல்ல ஒரு ஆச்சரியமான நாள். நபஸ்ய மாசி ஸ்ரோணாயாம் அவதீர்ணாய சூரையன்ற ரீதியில புரட்டாசி மாசத்துல சிரவண நட்சத்திரத்துல தூப்புல் குலத்துல அவதரிச்சார் சுவாமி. தூப்புல்ற க்ஷேத்திரம், அந்த தூப்புல்ற இடத்துல விஸ்வாமித்ர குலத்துல அவதரிச்சார். அவருடைய பெருமையை சொல்லும் விதமா பிள்ளையந்தாதி பிள்ளையந்தாதின்னு ஒரு 20 பாசுரங்கள் இருக்கு. அந்த 20 பாசுரங்கள்ல அடியனை வந்து 6வது பாசுரத்தை யதாமதி சொல்ல சொல்லி அடியனை வந்து கட்டளையிட்டு இருக்கா. ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய கட்டளையை சிரசா வகிச்சு அடியன் அந்த 6வது பாசுரத்தை, 6 ரொம்ப முக்கியம் சம்பிரதாயத்துல, ஏன்னா 6னா வழின்னு அர்த்தம், வழி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தேசிகன் காண்பித்து கொடுத்ததே ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் போட்ட அந்த வழி, ராமானுஷர் போட்ட வழி ஆகிற சரணாகத்தின்ற வழி, அந்த வழியை நன்றாக காண்பித்து கொடுத்த சுவாமி தேசிகன் 6வது பாட்டுல எப்படி திகழறார் அப்படின்றத நாம பார்க்க போறோம். 20 பாட்டுல இருக்கக்கூடிய 20 வகையான தேசிகன்களை பெரிய பெரிய மகாவித்வான்கள்லாம் வந்து சாதிக்க போறா. அடியனை இதுல நடுவுல வச்சிருக்கிறது எப்படின்னா, அதாவது பூவோட சேர்ந்த நார் மணக்கிற மாதிரி அடியனும் வந்து இதுல சொல்லணும்னு பெரியவாளுடைய பிரார்த்தனை, பெரியவாளுடைய அந்த ஆக்ஞை, அந்த ஆக்ஞியை சிரசா வகிச்சு இந்த காரியத்தை பண்ற. வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புல் மெய்த்தவன் உத்தமன் வேங்கடநாதன் வியன் கலைகள் முய்த்திடுனாவின் முழக்கொடு வாதியரு மூலமர கைத்தவன் என்று உரைத்தேன் கண்டிலேன் கடுவினையே. இது 6வது பாசுரம். என்ன பாசுரத்தினுடைய அர்த்தம் அப்படின்னா, வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புல் மெய்த்தவன் அப்படின்றது முதல். என்ன அப்படின்னா, வித்தகன் அப்படின்னு ஆரம்பமே சுவாமியினுடைய சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை பத்தி சொல்லப்படுறது. எம்பெருமான் வந்து தேவகிக்கு அந்த காராகிரகத்துல, அதாவது அந்த ஒரு ஜெயில வந்து அவதாரம் பண்ணாரு. அவதாரம் பண்ணும் பொழுதே 4 திருக்கரங்களும் தோன்ற அவதாரம், அதாவது கிருஷ்ணர் அவதாரம் பண்ணும் பொழுதே சங்க சக்கர பாணியா தேவகிக்கும் தோப்பனாருக்கும் சேவை கொடுத்தாயிடுத்து. அதனால அப்படி இருந்த எம்பெருமான அவாதான் மறைச்சுக்கோன்னாலே தவிர எம்பெருமான் அந்த சேவையை நிறுத்தவே இல்லை. அப்படி தாயாரனுடைய கோரிக்கையை ஏத்துட்டு எம்பெருமான் நிறுத்தினாரு. அதை போல ஆரம்பத்திலேருந்தே சுவாமியினுடைய அந்த சில பேர்லாம் மகான்கள்லாம் எப்படின்னா, மகான்கள் பின்னாடிதான் தெரியவா, அதாவது பெரிய நூல்கள் இயற்றுறதும் வாதங்கள்ல ஜெயிக்கிறதும் அதுக்கப்புறம் அவர்களுடைய வழியில எம்பெருமான அனுகிரகம் பண்றதும் அதை வச்சு அவர்களை மகான்கள்னு நாம தெரிஞ்சுப்போம். இப்ப மகான்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப காலம் கழிச்சுதான் தெரிஞ்சுக்கிறது, சில பேர் கடைசி வரைக்கும் மகான்கள்னே தெரியாம இருந்துருவா. ஆனா சுவாமி தேசிகன் அப்படிப்பட்டவர் இல்ல, ஆரம்பத்திலேருந்தே தெரிஞ்சவர், அதாவது தன்னுடைய பிறப்பிலிருந்து சுவாமியினுடைய அந்த அவதாரத்தினுடைய ரகசியமானது வெளிப்பட்டுடுச்சு. அவதார ரகசியம் என்ன அப்படின்னா, திருவிருத்தத்துல சொல்லும் பொழுது அம்பூன் தேனிளம் சோலையம் அப்படின்னு ஒரு பாசுரத்துல அந்த அந்த இந்த ஊர்ல தான் எம்பெருமான் திருவேங்கடமுடையான் அவதரிக்க போறான்னு திருவிருத்தத்துல ஆழ்வார் பாடினார். திருவிருத்தத்துல ஆழ்வார் என்ன பாடினார்னா, திருவேங்கடமுடையானா இருக்கக்கூடிய அந்த வேங்கட மாமலை, மேபி அந்த வேங்கட மாமலையில இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான் இந்த தூப்புல்ற திவ்ய க்ஷேத்திரமா இருக்கக்கூடிய, தூப்புல்னா நல்ல தர்பை விளையக்கூடிய இடம், அதாவது தர்பம் அப்படின்றது தர்பத்துல நிறைய வகைகள் இருக்கு, விஸ்வாமித்திரம்னு அதுல ஒரு விசேஷ தர்பம், அது வைதீக காரியங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அது விளையக்கூடிய இடமாம் இந்த தூப்புல்ற க்ஷேத்திரம். அந்த தூப்புல்ற க்ஷேத்திரத்துல காஞ்சிபுரத்துல சுவாமி அவதாரம் பண்ணார். அவருடைய அதாவது பெருமாளினுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும்பொழுது அவதாரம்னு சொல்லுவோம். சாமான்யமா பிறப்புன்னு சொன்னா நல்லா இருக்காது. அதாவது பிறப்புன்றது மனுஷியாளுக்கு தான், எம்பெருமான் தெல்லாம் அவதாரம். ஏன் அப்படின்னா அவதாரம்னா என்ன அர்த்தம், மேலேந்து கீழே இறங்குறது. வைகுண்டேது பரையலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே ஆஸ்தே விஷ்ணு ரசிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சகன்னு இருக்கக்கூடிய எம்பெருமான், இந்த லோகத்துல எம்பெருமான் வந்து இந்த மனுஷியால் படுற சிரமங்களை பார்த்து தானே வந்து பல அவதாரங்கள் எடுத்து அவர்களை உத்தரணை பண்றான். விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்லி காண்பித்தாரு. அப்படி ஒரு அவதாரம் தான் சுவாமி தேசிகனுடைய அவதாரம். முன்னாடி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல சஸ்திரபாணியா வந்தார். சஸ்திரம்னா கையில ஆயுதங்களோட வந்து அந்த அசுரர்களை எல்லாம் வென்று அவர்களை எல்லாம் வந்து சாதுக்களை எல்லாம் ரட்சிச்ச. கலியுகம் எப்படிப்பட்ட யுகம்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை. இங்க சஸ்திரபாணிக்கு காரியத்தை விட சாஸ்திரபாணிக்கு தான் காரியம் அதிகம். ஏன் அப்படின்னா மக்கள் நெறிகட்டு போவான், அந்த நெறிக்கேடிலிருந்து அவர்களை மீட்டாகணும். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா வாத வருஷத்தினால அதாவது தவறான கொள்கைகள்ல பிடிப்புண்டு அதுல சிக்கி தவிப்பா மக்கள், அந்த பிடியிலிருந்து அவர்களை தூக்கணும்னா சாஸ்திரபாணி தான் வேணுமே தவிர சஸ்திரபாணி வேண்டாம். ஆயுதத்தினால அடிச்சு இது என்ன ஆயுதத்தினால மிரட்டி நாம என்ன இந்த இந்த சனாதன தர்மமாகிற வேத தர்மத்துக்கு நாம வரணுமா அப்படின்லாம் இல்ல. சாஸ்திரத்தை கொண்டு நல்ல யுக்திகளை கொண்டு வேதத்தினுடைய அடிப்படையை கொண்டு சுவாமி தேசிகன் வந்து இதை ஸ்தாபிக்க போறன்றதுனால ஆரம்ப பதமே வித்தகன் அப்படின்னு ஆரம்பிச்சது. வித்தகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பால்யத்திலிருந்தே அதாவது குழந்தை பருவம் முதலாகவே சுவாமி தேசிகனுடைய அந்த ஒரு வைசிஷ்டியம், அதாவது அம்மாள் அம்மாள்னு சொல்லக்கூடிய தேசிகனுடைய ஆச்சாரியனோட ஆச்சாரியன், அதாவது தேசிகனுடைய ஆச்சாரியர் வந்து கிடாம்பி அப்புள்ளார்ன்ற சுவாமி, தேசிகனுடைய சொந்த மாமாவே அவருக்கு ஆச்சாரியரா இருந்த. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன் நடாதூர் அம்மாள்ன்ற ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியர் சின்ன வயசுலயே சுவாமி தேசிகனை கடாட்சிச்சு இப்படி இந்த இந்த சத்சம்பிரதாயம் வந்து யாருனால தழை தோங்குமோ அவரை சின்ன வயசுலயே கடாட்சிச்சுட்டார். எப்படி ஆள வந்தார் சுவாமி ராமானுஜரை சின்ன வயசுலயே ஆ முதல்வன் அப்படின்னு கட்டாட்சிச்சாரோ, இவன் தான் நம்ம தர்சனத்தை ஸ்தாபிக்க போறான்னு ராமானுஜர் ஆளவந்தார் கண்டுகொண்டாரோ, கண்டுகொண்டேன் எம்மி ராமானுஜன் தன்னை காண்டலுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் பொற்றாளி அப்படின்னு சொல்ற ரீதியில நான் கண்டுகொண்டேன்னு அம்மாள் சாதிச்சா போல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அம்மாள் எப்படி கண்டுகொண்டார் அப்படின்னா சுவாமிய பிரதிஷ்டாபித வேதாந்தகா, இவன் கிட்ட எல்லா வேதாந்தங்கள் அதாவது வேதாந்தங்கள்லாம் வந்து நல்ல நிலையை அடைய போறது அப்படின்னா அது இவரால் தான். மற்ற மதங்கள் அதாவது வேதத்திற்கு புறசமயங்களா இருக்கக்கூடிய இந்த புறசமயங்கள் எல்லாம் ஓடி ஒதுங்க போறதுன்னா அதுக்கும் இவர் தான் காரணம். ஏன்னா வேதத்துக்கு ஒரு ஜுவரமே வந்துருத்தான், இத்தனை பேர் கலப்பினான்னா ஒரு ஜுரம் வந்துடுறது பாருங்க. இப்போ இந்த சீசன்ல வேற மழை வேற முடியும், மழை பெழிஞ்சா அப்படி ஜுரம் வருதோ என்ன ஜுரம்னே தெரியாது. அங்க போனா டாக்டர்கிட்ட போனா நமக்கே பல இந்த கூகுள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கே பல டென்ஷன் ஆயிடுறது. நாமளே நிறைய போட்டு தெரிஞ்சுட்டு நாமளே இல்லாததெல்லாம் வர வச்சுக்கிற மாதிரி இல்லாத விஷயங்கள்லாம் நாமே யூகம் பண்ற மாதிரி ஆயிடுறது. அப்படி வேதத்துக்கு பல ஜுரம் வந்துருத்தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தப்பு தப்பா அர்த்தம் பண்ணி வேதத்தை வந்து அபார்த்தமான குழியில தள்ள பார்த்தா. அப்ப ராமானுஷராகிறவர் கரக்கிரக விசக்ஷணோ ஜெயத்து லக்ஷ்மணோயம் முனிகின்னு தேசிகன் எதிராஜ சப்தத்தில் சாய்த்தா போல அப்படி கரத்தை பிடிச்சு தூக்கினாரு. அந்த தூக்கின வேதத்தை ஒழுங்காக்கி உட்கார வச்சது அந்த வேத மாதாவான மாதாவுக்கு நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ண ராமானுஷர். அந்த அலங்காரம் பண்ண வேதத்தை என்றைக்கும் ஒரு பெரிய அரணா இருந்து ரட்சிக்க கூடியது சுவாமி தேசிகன் அப்படின்றதுனால வேதியன் அப்படின்ற அடுத்த பதம் சொல்றது. முதல்ல வித்தகன்ற பதம் என்னத்தை சொல்லித்து அப்படின்னா தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே சுவாமி வந்து மிகவும் ஆச்சரியமான காரியங்களை பண்ணவர். 20 வயசுல எல்லா கோர்சஸ் பினிஷ்டு. இன்னைக்கு 20 வயசுல எந்த கோர்ஸுமே பினிஷ் பண்ண முடியல. சுவாமி 20 வயசுல எல்லா கோர்ஸும் பினிஷ் பண்ணி முடிச்சுட்டார். அதை சொல்லும் பொழுது கூட விம்சத்தியப்தே அப்படின்னு ராமானுஜாரியாத் ஆத்ரேயாத் மாதுலாத்து, மாதுலாத்துன்னா அம்மான்னு அர்த்தம், அதாவது மாமா. அந்த மாமா வண்ட 20 வயசுக்குள்ள எல்லா கலைகளையும் பூர்த்தி செய்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. இது எப்படி இருக்கு, நம்பவே முடியலையே, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா அப்படின்னா எல்லாம் ஒண்ணு இல்லை. எல்லாரும் ஸ்ரீமத் பாகவதம் தெரிஞ்சவாளுக்கு இது ரொம்ப சுலபம். கிருஷ்ணன் சாந்திபினி மகரிஷ்ட 64 நாள் தான் படிச்சேன், 64 நாள்ல 64 கலை பினிஷ்டு. எல்லாம் வந்து இது போற போக்குல கலையெல்லாம் சாந்திபினிக்கு நிறைய கத்து கொடுத்துட்டு வந்தாரான்னு தெரியல. 64 நாள்ல காரியத்தை முடிச்சுன்னு வெளியில வந்தார். அதப்போல இப்ப எம்பெருமான் வேங்கடநாதன் அப்படின்ற அவதாரம் எடுத்திருக்கார். சுவாமி தேசிகனுடைய அதாவது இயற்பெயர், அவர்கள் தாயார் தந்தையார் சூட்டின பெயர் வேங்கடநாதன்ற திருநாமம். அந்த அதுவும் இந்த பாசுரத்துல வருது, வேங்கடநாதன் வியன் கலைகள்ன்றது. அந்த வேங்கடநாதன்றது அந்த திருநாமத்தோடு அழைக்கப்பட்ட சுவாமி தேசிகன் 20 வயசுக்குள்ள எல்லா கலைகளையும் முடித்து அத்தியாச்சரியமான ஒரு காம்பீரியத்தோட இருந்தார். அதனால சுவாமியினுடைய சின்ன வயசு முதலே அவர் பண்ண சேஷ்டிதங்கள்லாம், அதாவது கண்ணனுடைய சேஷ்டிதங்களை கேட்கறவாளுக்கு எப்படி மனசெல்லாம் உருகி போகுமோ அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய சேஷ்டிதங்கள்லாம் கேட்கும் பொழுது இதெல்லாம் சாமானியாளால பண்ணவே முடியாதுன்ற ரீதியில சுவாமி பண்ணி காண்பிச்சிருக்கார். அதுல இந்த இதை எல்லாரும் சொல்ல போறான்றதுனால நான் கதைக்குள்ள போகாத, இந்த சப்தங்கள் அதாவது பிள்ளையந்தாதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். அதனால வித்தகன்றது சின்ன வயசு முதலே ரொம்ப அதாவது கண்ணனை போல இருந்த சுவாமி தேசிகன். அடுத்தது வேதியன்னு சொல்லக்கூடியதுனால வேதத்தை ரட்சிச்சு கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதாவது பெருமாளே சொல்றார், வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா. யாரு வேதத்துல சொல்லப்படுறான் அப்படின்னா நான் தான் வேதத்துல சொல்லப்படுறேன். வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா. எந்த வேதம் என்ன காண்பிச்சு கொடுக்கறதோ அந்த வேதத்தினால பிரதிபாதிக்கப்படுறவன் நான். கண்ணன் அடிச்சுன்னு தன் மார்பை காண்பிச்சுன்னு சொல்றானே அந்த அந்த கண்ணனே திருப்பி ஒரு அவதாரம் எடுத்து வேங்கடநாதன்ற ரூபத்துல சுவாமி தேசிகனாக அவதாரம் எடுத்து இந்த பரவும் மறைகளெல்லாம் பதம் சேர்ந்தொன்ற நின்ற பிரான்ற ரீதியில இந்த மறைகள்னால துதிபாடப்பட்டவன் இவன்தான், ஸ்ரீவன் நாராயணன்தான் பரம்பொருள்னு தன்னுடைய பாசுரங்கள் மூலமாகவும் வேதத்து மூலமாகவும் காண்பிச்சு கொடுத்தார். அதாவது வேதத்துல எம்பெருமான் தான் பரமாத்மான்றது, ஸ்ரீமன் நாராயணன் தான் பரமாத்மான்னு எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அத அர்த்தம் பண்ணும்பொழுது தவறுதலாக அர்த்தம் பண்ணிட்டே போறவா, அதே மாதிரி வேதத்தை ஒத்துக்காதவா, இவா எல்லாரும் இழுத்து பிடிச்சு நல்ல ஒரு லாஜிக்ஸ், அதாவது தேசிகனுக்கு இன்னொரு தேசிகனுக்கு ஒரு பட்டம் உண்டு, அது என்னன்னா கவி தார்க்கிக சிம்மம் அப்படின்னு. கவி சிம்மம் தார்க்கிக சிம்மம், கவினா என்ன அர்த்தம், லிட்ரரி, அதாவது இந்த போயட்டிக் வேர்ல்டுல லிட்ரேச்சர் இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத லிட்ரேச்சர்ல தேசிகனை மிஞ்சினவா ஒருத்தர் கிடையாது. அதே மாதிரி தார்க்கிக சிம்மம்னா லாஜிக்ஸ், அதாவது நல்ல தர்க்கங்கள், அதாவது நல்ல யுக்திகளை கொண்டு வேதத்தினுடைய அர்த்தத்தை நிலைநாட்டியவர் அப்படின்ற ரீதியில இருந்தவர் அப்படிப்பட்ட வேதியர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன். அப்படிப்பட்டவர் எப்படின்னா வேதாந்த தேசிகன், வேதாந்தங்களை நன்றாக உணர்ந்தவர். எப்படி நல்லா உணர்ந்தது எங்களுக்கு எப்படி தெரியும் சுவாமி, அவர் காலத்துல அவர் உணர்ந்தார் அப்படின்னா இன்றைக்கும் அவருடைய பாசுரங்களும் அவர் எழுதின அந்த எழுத்து இன்னி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. அது அடியன் பல தடவை சொல்ற வழக்கம் ஒன்று உண்டு, என்னன்னா அதாவது சுவாமி தேசிகனை விபவத்துல நாம எல்லாம் சேவிக்கலன்றது நிச்சிதமான குறைதான், அந்த குறை நமக்கு தீர போறது இல்லை. ஆனா சுவாமி தேசிகன் இன்னைக்கும் இருக்கக்கூடிய ரூபம் என்னன்னா கோவில்கள்ல அர்ச்சையா இருக்கிறது ஒரு பிரகாரம் இருக்கட்டும், இன்னொன்னு என்னன்னா சுவாமி தேசிகன் அவருடைய புஸ்தகங்கள்ல வாழற ஒரு மும்மணி கோவை, ஒரு நவமணி மாலை, வரதராஜ பஞ்சாசத்து, கோபால விம்சதி, இப்படி பாதுகா சகஸ்திரம், யாதவ அபியுதயம், சங்கல்ப சூரியோதயம், அதே மாதிரி சுவாமியினுடைய பெரிய பெரிய கிரந்தங்கள்லாம் சுவாமி வாத கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்க. அதனால வாதியர் மண்ணும் தருக்கச் செருக்கின் மறைகுலைய சாதுசனங்கள் அடங்க நடுங்க தனித்தனியே அப்படின்ற ரீதியில வாதியர்கள்லாம் வந்து கிட்டையே வர முடியாத அளவு தேசிகன் காரியங்கள்லாம் பண்ணியிருக்க. அப்ப அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் தான் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புன்றது எப்படி தெரியும் அப்படின்னா வேதாந்த தேசிகன்றவர் எதையும் அதாவது வளவளவளவளன்னு விஷயம் பேசிட்டு போறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அப்படி என்ன சுவாமி சொன்னார், ஏதோ உபன்யாசம் பண்ணாரு என்ன அப்படின்னா ஒன்றும் தெரியல, ஏதோ பண்ணார் ஒரு 10 நிமிஷம் ராமராமான் கிட்ட கிட்டான் ஏதோ முடிஞ்சுது, அப்படி இருக்கக்கூடாது. அதாவது அந்த விஷயத்தை நாம மனசுல தரிக்கும்படி ஒருத்தர் சொல்லணும், அதாவது நம்ம மனசுல படுறபடி அவர் உள்ள உபதேசம் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சதாச்சாரியர், நல்ல ஒரு வேதாந்த ஆச்சாரியர். அந்த வேதாந்த ஆச்சாரியர் எப்படி உபதேசம் பண்ணார் அப்படின்னா ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் சாதிச்சாகும்னு சொல்லுவா. என்ன அப்படின்னா சுருக்கமா தேசிகனால்தான் விஷயங்களை சொல்ல முடியும். அதாவது வேதாந்த கருத்துக்கள், வேதமே ஒரு பெரிய கடல் சுவாமி, வேதம் என்ன சின்னதானே, 4 வேதம்னு சும்மா சொல்றா, 4 பிரான்சஸ் தானே, அப்ப வேதம் எவ்வளவு பெருசு, அனந்தாவை வேதாக அப்படின்னு வேதம் அனந்தம், அனந்தம்னா எண்ணில் அடங்காத வேதம். இப்ப எண்ணில் அடங்காத வேதத்தின் கருத்தை சுருக்கி சொல்லணும்னா எவ்வளவு ஒரு தரமா இருக்கணும், அது யாரால முடியும்னா எண்ணிலடங்கா வேதம் அந்த எந்த எம்பெருமான்ட நிலை கொண்டு இருக்கோ அந்த எம்பெருமான் தான் சொல்ல முடியும். என்ன சொன்னார் சுவாமி தேசிகன் அப்படின்னா சாதிக்கிறார், திருநாரணன் என்னும் தெய்வமும் சித்தும் அசித்தும் என்று பெருநான் மறைமுடி பேசிய தத்துவம் மூன்றுவை கேட்டு, சுவாமி இந்த பாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்துல ராமானுஷ சித்தாந்தம்னு சொல்லக்கூடிய இந்த ஆழ்வாரனுடைய நம்மாழ்வாரனுடைய சித்தாந்தம் என்ன சொல்றது அப்படின்னா, திருநாரணன் என்னும் தெய்வமும், திருநாரணன் தான் சுவாமி எங்களுக்கு தெய்வம், வெறும் நாரணன் வெறும் நாரணன் இல்ல, வெறும் மகாலட்சுமி இல்ல, திருநாரணன் தால் காலம் பெற சிந்தி தூய்மினோம்னு எங்க ஆழ்வார் சாதிச்சாரே, அப்படிப்பட்ட திருநாரணன் தான் எங்களுக்கு பரமான தெய்வம். சித்தும் அசித்தும் என்று, சித்துனா அறிவுள்ளது, அசித்து அறிவற்றது, அறிவுள்ளதும் அறிவற்றதும் அவனுக்கு உடம்பாக இருக்கு. நாம அதே மாதிரி இந்த அச்சேதன வஸ்துக்களா இருக்கக்கூடிய, அச்சேதனம்னா வேற ஒன்றும் இல்லை, அறிவில்லாத வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு உடம்பாக இருக்கிறோம். பெருநான் மறைமுடி இதையே பேசியது அப்படின்னு சுருக்கமா சாதிச்சாரு சுவாமி. இது ரொம்ப சிரமம். அடியன் சொன்னதெல்லாம் வந்து ரிலேட்டடா வேதாந்தத்துக்குள்ள போனா பெரிய டாபிக். அப்ப இத சுருக்கமா சொல்லி நமக்கு புரிய வைக்கக்கூடிய சதாச்சாரியர், அதனால வேதாந்த தேசிகன் அப்படின்னு சுவாமியை சொல்றது எவ்வளவு பொருந்தும்னா, வேதாந்தங்களினுடைய சூக்ஷ்ம அர்த்தங்களை எல்லாம் பார்த்தவர். அதாவது வேதத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் உண்டு. என்ன அப்படின்னா, எம்பெருமான சொல்லக்கூடிய பல மந்திரங்கள், அந்த பல மந்திரங்கள்ல எம்பெருமானை எப்படி சொல்றதுன்னு நிர்வகிச்சு காமிக்கணும். அதாவது மந்திரங்கள்லாம் இருக்கு, இந்த மந்திரம் இந்த தேவதையை சொல்றது, அந்த மந்திரம் இந்த தேவதையை சொல்றது, இந்த மந்திரம் இப்படின்னு பாஷ்யங்கள்லாம் இருக்கும், அதாவது கமெண்ட்ரிலாம் இருக்கும். இதெல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் ஸ்ரீமன் நாராயணனை எப்படி இதெல்லாம் பிரதிபாதிக்கிறது, ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு எப்படி ஸ்தாபிக்கிறதுன்னா, இதுக்கு அவ்வளவு சூக்ஷ்மமான அறிவு வேணும். சுவாமி தேசிகன் தூப்புல்ல அவதாரம் பண்ணார். அதாவது தர்பை, தர்பை வந்து நல்ல கூர்மையானது, கூர்மையான குலத்துல அவதாரம் பண்ணதுனால சுவாமியினுடைய வாக்கு கூர்மையா இருந்திருக்கு. நம்ம அதை பாக்குறோம், நல்லா ரசிக்கலாம். தேசிகன், தேசிகன் எப்படிப்பட்டவர்னா, திவ்யமான ஒரு சரச போல, அதாவது திவ்யமான ஒரு தீர்த்தம் கங்கைய போல, திவ்யமான ஒரு புஷ்கரணிய போல, அதுல நன்னா அமிழ்ந்தி தீர்த்தாமாடலாம். அமிழ்ந்து தீர்த்தாமாடினதுனால அதனுடைய ஆழமோ அதனுடைய சொரூபமோ பூர்த்தியா தெரியாது. அமிழ்ந்து தீர்த்தாமாடுறவாளுக்கு உடம்புல சுகம் ஏற்படும். அதை போல தேசிகன்ல தீர்த்தாமாடினா நமக்கு என்ன நடக்கும், தேசிகன்ற பெரிய அந்த கங்கை, திவ்யமான கங்கை, சுரசிந்து, அந்த திவ்யமான கங்கையில நாம தீர்த்தாமாடினா நமக்கு சம்சாரமாகிற தாபம் போகும். இந்த சம்சாரம்ன்றது பிறப்பிறப்பு சுழல்னு ஆழ்வார் சாய்கிறாரு. இந்த பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்துன்னு எம்பெருமானை போல என்ன நம்ம வந்து காரியமா பண்ணிட்டு இருக்கோம். எம்பெருமானை போல அந்த எம்பெருமானுடைய அவதார சேஷ்டி தங்களை கேட்கறதுனால மனசிலிருந்து கல்மஷங்கள்லாம் விலகிற மாதிரி சுவாமி தேசிகன் ஒரு சதாச்சாரியர், ஒரு நல்ல ஆச்சாரியன் திருவடியை அடையிறவன். ஆச்சாரியனை எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வேற இருக்கணும்னு சொல்றது சாஸ்திரங்கள்லாம். வேதமே என்ன சொல்றது, எப்பவும் ஆச்சாரிய தேவோ பவன்னு வேதம் உபதேசம் பண்றது. அதே போல ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இத்யாபகவத்தஹான்னு ஆச்சாரிய குரு பரம்பரையே தியானம் பண்ணணும்னு சொல்றது. நம்ம குரு ஆரம்பிச்சு குருக்கள் குடாங்கள் குறைகளற்கீழ் மாறுதலின்றி மகிழ்ந்தெடும் போகத்து மன்னுவமேன்னு அந்த எம்பெருமான் பரியந்தம் நம்ம ஆச்சாரியர்கள் ஆரம்பிச்சு பெருமாள் பிராட்டி பெருமாள் பரியந்தம் ஸ்ரீமன் நாராயணன் பரியந்தம் குரு குரு பரம்பரையை வணங்கணும்னு சொல்றது. அப்படி அந்த குரு பரம்பரையில ஒரு அத்தியாச்சரியமான அவதார புருஷர் தான் இந்த சுவாமி தேசிகன். அதனால வேதாந்த தேசிகன்னே இவருக்கு பேர் வந்துருத்து. பாருங்க சுவாமி, தேசிகன்னா சம்ஸ்கிருதத்துல ஆச்சாரியன்னு பேரு. ஒருத்தருக்கு ஆச்சாரியன்னே பேர் வந்துருத்துனா அப்ப எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பார். அதாவது ஒருத்தருக்கு டீச்சர் டீச்சர்னே பேர் வந்துருத்துன்னா எப்படி இருக்கும் பாருங்களே. அதாவது டீச் பண்றவா டீச்சர், அப்ப அவர் எவ்வளவு காலம் பண்ணியிருந்தா அவருக்கு அந்த பேரே அன்வர்த்தம் ஆயிடுத்து அப்படின்னா, இன்னைக்கும் லோகத்துல வந்து வெங்கடநாதன் சொல்றது இல்ல, தேசிகன் தேசிகன்னு சொன்னாலே அது சுவாமி வேதாந்த தேசிகன். ஏன் சுவாமி ராமானுஜர் தேசிகன் இல்லையா? ஆமா தேசிகன் தான். பராங்குஷ தேசிகனான ஆழ்வார் தேசிகன் இல்லையா? தேசிகன் தான். கண்ணன் தேசிகன் இல்லையா? கண்ணனும் தேசிகன் தான். நம்ம ஆச்சாரியர்கள்லாம் தேசிகன் இல்லையா? ஆமா தேசிகன் தான். ஆனா ஒருத்தருக்கு அந்த பேரை சொன்ன உடனே நமக்கு யார் மனசுல ஞாபகம் வரா அப்படின்னா, சுவாமி வேதாந்த தேசிகனான தூப்புல் அவதரித்த குலமணியான சுவாமி தேசிகன் தான் நம்ம மனசுக்கு ஞாபகம் வரார். அதனால அப்படிப்பட்ட வேதாந்தங்களை சுருக்க, அதாவது வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்படி இருக்கக்கூடியதை எளிமையா புரிய வைக்கக்கூடிய சுவாமி வந்து அடியன் எப்பவுமே சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா, எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் சுவாமி கிட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நமக்கு நாம எந்த லெவல்ல இருக்கோமோ அந்த லெவல்ல இறங்கி தேசிகனை படிக்க ஆரம்பிச்சுடலாம். அதனால ஒரு சிரமம் இல்லை. சுவாமி நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த சம்பிரதாயத்துல அப்படின்னா, நியாச தசகம் தெரிஞ்சுட்டா போறோம், ஆரம்பப்படி ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்க தேசிகன் ஸ்டெப்ஸ் மாதிரி காரியம் பண்ணி வச்சிருக்கேன். அதனால பிஹெச்டி தான் சில சில காலேஜ் எல்லாம் போனா யூகேஜி எல்லாம் இருக்காது இல்லையோ, காலேஜ் எல்லாம் போனா காலேஜ் லெவலான படிப்பு தான் இருக்கும். யூகேஜிக்கு போய் காலேஜ் லெவல் படிப்பை தேட முடியுமோ? அப்படி இல்லை. தேசிகன் அப்படி கிடையாது. தேசிகன் வந்து எல்லாம் கீழே பிரைமரி, அதாவது கிண்டர் கார்டன்ல இருந்து, அதாவது கீழ்நிலையிலிருந்து ஆரம்பிச்சு மேல்நில பரியந்தமான எல்லா அபிஷேகங்களையும் சாதிச்சவர். அதனால வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புல் மெய்த்தவன் அப்படின்னு சாய்க்கிற. மெய்த்தவன்னா உண்மையான தபஸை படைத்தவன் அப்படின்னு அர்த்தம். என்ன சுவாமி உண்மையான தபஸ், அப்ப யாரா பொய்யான தபஸ் பண்றாளா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்ல. எப்படியாகப்பட்ட தபஸ் அப்படின்னா, அதாவது இந்த சுவாமி தேசிகன் அவதரிச்ச கோத்திரம் என்ன அப்படின்னா விஸ்வாமித்ர கோத்திரம்ன்ற கோத்திரம். இந்த விஸ்வாமித்ரர் ரிஷி வந்து தபஸுக்கு பேர் போனவர். விஸ்வாமித்ர ரிஷி நான்கு திக்குலையும் தபஸ் பண்ணவர். ஒவ்வொரு திக்குலையும் தபஸ் பண்ண ஒவ்வொருத்தர் வந்து விஸ்வாமித்ரர்கிட்ட அவருடைய தபஸினுடைய சக்தியை கேட்க அவரவர்கள்ட்ட கொடுத்து அவர் வந்து சரணாகதி ரக்ஷணத்தை பண்ணி காண்பிச்சார் அந்த ரிஷி. அதாவது திரிசங்கூன்னு அயோத்தியாவோட ஒரு ராஜா இருந்தான். அவன் வந்து விஸ்வாமித்ரரை சரணாகதி அடைந்தான். சரணாகதி அடைந்தவர்களை காப்பதே தர்மம் அப்படின்றது வந்து வேதாந்தத்தினுடைய விழுப்பொருள். ராமன் என்ன சொன்னான், பிராட்டியை பார்த்தும் லக்ஷ்மணனை பார்த்தும் ஒரு வார்த்தை சொல்ற, உன்னை விட்டாலும் விடுவேன் சீதை, லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன், நான் மகரிஷிகளுக்கு கொடுத்த விரதத்தை விடமாட்டேன் அப்படின்னார். அதனாலதான் ராமோ த்வர்ணாபி பாஷத்தை அப்படின்னார் பாஷிகாரர் கத்தியத்துல. அதை எடுத்து பாஷிகாரர் சாதிச்ச, ராமன் இருநாக்கு படைத்தவன் அல்லன், ராமன் ஒரு சொல் சொன்னால் அந்த சொல்ல நிறைவேற்றியே தீர்வான், அதுவும் தன்னை அண்டினவர்களை சரணாகத்தியை அடைந்தவர்களை காக்காம விடவே மாட்டான்னு. அப்படிப்பட்ட அந்த விஸ்வாமித்திரரும் இதை போல தன்னை அண்டின திரிசங்கு முதலானவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி அவர்களுக்கு வந்து அப்படி ஒரு பரமா அனுகிரகம் பண்ணா போல சுவாமியும் அப்படிப்பட்ட ஒரு மெய்த்தவத்தை உடையவர். மெய்த்தவம் என்ன அப்படின்னா, விஸ்வாமித்திரர் எப்படி தன் காலத்துல கால பரியந்தம் வந்து சரணாகதியை வந்து சொன்னவாளை காப்பாத்தியே தீர்வேன்னாரோ, சரணாகதி தன்னை அண்டினவர்கள் சரணம் புகுந்தவர்கள்னா என்ன அர்த்தம், தன்னால முடிய என்னால முடியல சுவாமி இந்த காரியம், நீங்க தான் நடத்தி கொடுக்கணும்னு நம்ம காலில் வந்து விழறாளே, நம்மள வந்து ஒருத்தர் கேட்கறாளே, அவர்களுக்கு அந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கறதுல முனைப்பா ஈடுபடுறார் பாருங்க எம்பெருமான். அப்படிதான் ஈடுபடுறார் எம்பெருமான் வந்து வராகன் சரம ஸ்லோகத்துல சொல்றார், ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரே சதி யோனரக தாது சாமிய ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்தூ காஷ்டபாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம்னு சாய்க்கிறார் வராகன். நான் நினைச்சுக்கிறேன் பாவனை அவன் நினைக்க வேண்டாம், அவன் சரணாகதி அடைந்தானே ஆனால் நான் அவனை கடைசி காலத்துல நினைச்சுக்கிறேன்னு எந்த வராகன் சொன்னானோ, அதனாலதான் ஆழ்வார் சொன்னார், கடைசி நேரத்துல உன் நாக்கு எழும்பவே எழும்பாது, இப்பயே சொல்லு எம்பெருமான் திருநாமத்தை. எம்பெருமான் திருநாமத்தை சொல்லி சதாச்சாரியனை அடைந்து ஒரு நல்ல ஆச்சாரியன் மூலமாக சரணாகத்தியை பெற்று சரணாகத்தியை எம்பெருமான் திருவடிகள்ல இந்த ஆத்மாவை ஆத்மான்ற இந்த வஸ்துவை சமர்ப்பிச்சு நீ நன்ன கிருத்தார்த்தனாக, அதாவது எல்லாத்தையும் எம்பெருமான்கிட்ட முழு உன்னுடைய மொத்த பொறுப்பையும் ஒப்படைத்தவனாக ஆகு, மோட்சத்தை பத்தி உனக்கு விசாரம் வேண்டாம், அதை எம்பெருமான் அனுகிரகிப்பான்னு. இதை என்ன தைரியத்துல நீங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா சொல்றேன்னா, எந்த தைரியமும் இல்ல சுவாமி, தேசிகன்ற தைரியத்துல நாங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம், தேசிகன் இந்த வழியதான் எங்களுக்கு காமிச்சர், தூப்புல் மெய்த்தவன், அப்படிப்பட்ட மெய்யான தவத்தை உடையவர். அதே போல தேசிகனை பத்தி வைபவ பிரகாஷிக்கான்ற ஒரு கிரந்தத்துல சொல்லும் பொழுது, நாஸ்தி நாஸ்தி மஹீதலே, இந்த உலகத்துல தேசிகனை போல ஒரு சதாச்சாரியனை பார்க்கவே முடியாது அப்படின்னு ஆச்சாரியர்கள்லயே, தேசிகன் எப்படி ஆச்சாரியர்களையே உயர்ந்தவர் யாமுனேயர்னு சேஷ பத்ததின்ற பாதுகா சகஸ்திரத்துல சொல்லும் பொழுது, ஆச்சாரியானாம் அக்ரணீர் யாமுனேயான்னு சாதிச்சாரோ, அத போல நாமெல்லாம் வந்து கர்ஜிக்கலாம் எப்படிப்பட்டவர்னா, கர்ணேஷ ஏஷ கவிதார்க்கிக சிம்மநாதகான்ற ரீதியில நமக்கு வந்து சிம்மம் போல ரெண்டு காதுலையும் கர்ஜிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரெண்டு காதுகள்லையும் நமக்கு கேட்க வேண்டியது என்னன்னா சுவாமி தேசிகனுடைய தனியன். அதே மாதிரி நாம சொல்ல வேண்டியது வாய் அவனை அல்லது வாழ்த்தாது அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சாரு. இந்த கைகள்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி சதாச்சாரியர்களை பூஜிக்க இருக்கு, சதாச்சாரியர்களை வந்து அவர்களுடைய கிரந்தத்தை வாசிக்க இருக்கு வாய், இப்படின்னு வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போதுன்ற ரீதியில, போது எப்படி போக்கணும்னா இந்த மாதிரி போக்கணும் அப்படின்றத காண்பிச்ச மெய்த்தவத்தை உடையவர். மெய்த்தவம் என்னன்னா, சரணாகதி செய்து எம்பெருமான் திருவடிகளிலே இந்த ஆத்ம வஸ்துவையும் பொறுப்பையும் சமர்ப்பி எம்பெருமான் உனக்கு மோட்சமாகிற பெரும் வீட்டை கொடுப்பான் அப்படின்றத காண்பித்து கொடுத்த சதாச்சாரிய வள்ளல். அதாவது தேசிகன் வந்து இன்னொரு ஸ்பெஷல் குவாலிட்டியை படைச்சவர். ஏன்னா அவர் வந்து அந்த ரிஷியினுடைய வம்சம் அப்படி, அதாவது விஸ்வாமித்ர மகரிஷி தான் பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வைச்சார் ஸ்ரீமத் ராமாயணத்துல. ராமாயணத்துல ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக, தனுர்பங்கம் பண்றதுக்காக, அந்த தனுஷை உடைக்கிறதுக்காக அந்த ஜனகனோட சபைக்கு அழிச்சிட்டு போறார் விஸ்வாமித்திரர் தான். அதப்போல வாதியர்கள் தாயாரை பத்தி தவறாக சித்தரிச்சார்கள். அந்த தவறா சித்தரிச்ச வாதியர்களுடைய, அதாவது தாயார் எம்பெருமானுக்கு சமமானவள் இல்லைன்னோ, எம்பெருமானை போல தாயாரால மோட்சத்தை கொடுக்க முடியாதுன்னோ, இப்படி பற்பல ஆக்ஷேபங்கள், எல்லா ஆக்ஷேபத்தையும் தூக்கி அவர்களுடைய அந்த வாதமாகிற தனுஷ உடைச்சு அவர்களுடைய கர்வத்தை உடைச்சு தீர்த்தார் தேசிகன். அப்படி தாயாருக்கு நன்றாக ஒரு பெரிய தாயாரையும் எம்பெருமானையும் பத்தி சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில சாய்க்கும் பொழுது, துவாமேவாகு கதிச்சித பரே துவப்பிரியம் லோகநாதம் கிந்தயரந்த கடகமலினைர் கிஞ்சித் உத்தீரியம் அக்ரைஹி துவத்தம்பிரியத்தை விஹரதி ஹரவு சமுகீனாம் ஸ்ருதீனாம் பவாரூடோ பகவதியுவாம் தம்பதி தெய்வத்தம் நகானே. எங்களுக்கு ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் அப்படின்றத ஆழ்வார் வந்து காண்பித்தும் பொழுது, ஆழ்வார் என்ன சொன்னார் அப்படின்னா, செல்வ நாரணன் அப்படின்னு எந்த ஆழ்வார் சாதிச்சாரோ அந்த தாயாரனோட இருக்கிற எம்பெருமான கலியன் சாதிக்கும் பொழுது ரொம்ப அழகா சொன்றார், விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே அப்படின்னு திரு உப்புலியப்பனை சாதிக்கும் பொழுது கலியன், அதாவது திருமங்கை ஆழ்வார் சாதிச்சா போல, பெருமாள் வந்து தாயாரோட சேர்ந்த பெருமாள் தான் எங்களுக்கு பரதெய்வம், தாயாருக்கு எந்த வகையிலையும் தவறான விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு அந்த விஸ்வாமித்ர மகரிஷி எப்படி தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வச்சாரோ, அதை போல தாயாரையும் பெருமாளையும் நன்றாக சேர்த்து வைத்து அவர்களுக்கு அந்த சித்தாந்தத்துல, அதாவது அவர் வந்து விபவத்துல சேர்த்து வச்சார், விபவாவதாரத்துல ராமனையும் சீதையையும் சேர்த்து வச்சார். சுவாமி தேசிகன் பிரமாணங்கள்ல தாயாருக்கும் பெருமாளுக்கும் இவர்கள் கல்பிச்ச விரோதங்களை எல்லாம் தூக்கி அதை ஒரு தூர தள்ளிட்டும் அந்த விரோதங்களுக்கெல்லாம் சரியான பரிகாரங்களை சொல்லி அந்த வாதத்தை எல்லாம் அடக்கி தீர்த்தார். அதனால சுவாமி தூப்புல் மெய்த்தவன் அப்படின்றது தெரியறது. இப்படிப்பட்ட வேங்கடநாதன்ற அத்தியாச்சரியமான பெயரை கொண்டவர். வேங்கடநாதன்றது தன் தாயார் தந்தையின் தாயார் தகப்பனார்னால இடப்பட்ட அந்த பெயர். அந்த பெயர் காரணம் என்னன்றதை முதல்லயே சொல்லிட்டேன். திருவேங்கடமுடையானான திருப்பதியில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமான் அலவேலமங்க தாயார் சமேத ஸ்ரீனிவாசன், அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால தேசிகனுடைய அவதாரம், அதனால அவருடைய பேர் வேங்கடநாதன்ற அந்த திருநாமத்தோடு இருக்கு. அதனால அந்த வேங்கடநாதன்ற திருநாமம் ஆதிலிய ஆரம்பத்திலேயே தான் முதல்ல சொன்ன வித்தகன்ற பேர், பேரிலிருந்தே வித்தகன் சுவாமி, அவருடைய பேரே வித்தகத்துவத்தோட ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட, ஏன்னா ஆழ்வார் வந்து முன்னாடியே திருவிருத்தத்துல நம்மாழ்வார் எப்படி பின்னாடி இந்த ஸ்ரீனிவாசன் தான் தூப்புல்ற க்ஷேத்திரத்துல அவதரிச்சு எல்லாரையும் உத்தரணை பண்ண போறான்னு தேசிகனுடைய அந்த விஷயத்தை சூச்சகமா சாதிச்சார். அதாவது ராமானுஜரை பத்தி சொல்லும் பொழுது நம்மாழ்வார் வந்து, நீங்க உடனே கேட்கலாம், ராமானுஜர் காலம் என்ன, நம்மாழ்வார் காலம் என்ன, நம்மாழ்வாருக்கு அப்புறம் தானே ராமானுஜர், நம்மாழ்வாருக்கு அப்புறம் தானே தேசிகன், ஆமா நம்மாழ்வார் சாமானியர் என்ன, பெரிய முனி சுவாமி, ரிஷிம் ஜுஷா மகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இபோதிதம் ரிஷி, ரிஷினா என்ன, முக்காலும் உணர்ந்தவர் அந்த ரிஷியானவர், பொலிக பொலிக பொலிக ஒயிற்று வல்லுயிர் சாபம்னு ராமானுஜருடைய பின்னாடி ராமானுஜர் அவதரிக்க போறார்ன்றத சாதிச்சார். அதே நம்மாழ்வார் பின்னாடி தேசிகன் அவதாரத்தையும் சாதிச்சு, தேசிகன் இந்த தூப்புல் அம்பூன் தேனிளம் சோலை எப்பாலைக்கும் சேமத்ததேன்னு இந்த இடத்துல அவதரிக்கிறார் அப்படின்றத முன்னாடியே சாதிச்சார். அப்படிப்பட்ட மெய்த்தவத்தை உடைய வேங்கடநாதன் வியன்கலைகள் மொய்த்திடு நாவின் முழக்கோடு வாதியர் மூலமர கைத்தவன் என்றுரைத்தேன். அதாவது இந்த வாதிகளா இருக்கக்கூடியவா, அதாவது எதிர்பட்சம் பேசக்கூடியவாளுக்கெல்லாம் முதலே சொன்னேன், எதிராஜ சப்தத்தில தேசியம் சொல்லா போல, அதாவது யானை வந்து சொப்பனத்துல சிம்மத்தை பார்த்தா கூட நடுங்கி எழுந்துடும், யானைக்கு சொப்பனத்துல சிம்மம் வந்து ஆகாது. சொப்பனத்துல நாமளே சுவாமி, நாமளே சொப்பனத்துல ஏதாவது ஒரு பயங்கர கனவு கண்ட டக்குன்னு எழுந்துக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி வாதிகளா, அதாவது வேதத்துக்கு புற சமயத்துல இருக்கிறவா, வேதத்தை தவறுன்னு சொல்றவா, வேதத்தை கண்டிக்கிறவா, இப்படி இருக்கிறவா எல்லாருக்கும் எதிரா நின்னு சுவாமி தேசிகன் பெரிய வாத போர் புரியறார். அந்த வாத போர் புரிஞ்சு அவர்களுடைய அவர்களுடைய வாதத்தை அழிக்கிறார். சுவாமி அவர்களை அழிக்கல, நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேசிகன் அவர்களை அழிக்கல, அவர்கள் வாதத்தை அழிக்கிறார். நன்னா இதெல்லாம் நம்ம மனசுல இதெல்லாம் பதிய வேணும். அதாவது நாம ஒரு மதத்தை பத்தி அந்த மதத்தினுடைய கொள்கை சரியா தவறான் தான் பேசுறோமே தவிர, மத தலைவர்களை பத்தி நாம காட்டமா பேசுறது கிடையாது, அது நம்மளுடைய காரியமும் கிடையாது. அதனால இந்த கொள்கை, அதாவது வேதத்தின் கொள்கையை தவறாக சித்தரித்து இதுதான் வேதம் சொல்லித்துன்னு சொல்லக்கூடியவாள அவர்களுடைய கொள்கையை நன்றாக கண்டித்து அந்த வாதியர் மூலமர வாதியர்களா இருக்கக்கூடிய, அதாவது ஆப்பனன்ட் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் எதிர நின்று எப்படி எப்படிலாம் தவறான வாதங்கள் மூலமாக அந்த வேதத்தை வந்து பிரமாணம் இல்லாம பண்ணற்ற வந்து வழிவக பண்றாளோ அவர்களுடைய வாதங்களை எல்லாம் தவிடுபுடியாக்கின. இதை சொல்லும் பொழுது வேதே சஞ்சாத கேதே முனிஜன வச்சனே பிராப்த நித்யாபமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதிததனகுணே நிஷ்பிரமானே புராணே அப்படின்னு வேதத்தை சுவாமி தேசியனை பத்தி சொல்லும் பொழுது ஸ்லோகம், வேதத்தை நிஷ்பிரமாணம் பண்ணணும்னே வேதம் இதற்கான ஆதாரம் இல்லைன்னு பண்ணணும்னே கிளம்பினவாளனுடைய அத்தனை வாதங்களையும் ஒடுக்கி, ஏன் சுவாமி அவர்களுடைய வாதங்களை ஒடுக்கணும்னா வேதத்திற்கு எதில் கொள்கையோ அந்த கொள்கைக்கு மாறா சொல்லக்கூடியவாளனுடைய வாதங்களை நாம் தவிடுபடி செய்ய வேணும். தவிடுபடி பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா வேதத்துல இதுவும் சரி அதுவும் சரி. ஒருத்தர் என்ன சொல்ற, திண்டிவனம் போனோன்ற, திண்டிவனம் போறவருக்கு இப்படி நேரா வழி காமிச்சு இப்படி போங்க திண்டிவனம் அப்படின்னா, இன்னொருத்தர் எதிர வழி காமிச்சு இப்படி போனாலும் திண்டிவனம்ன்ற, இன்னொருத்தர் மேல கை காமிச்சு அப்படி போனாலும் திண்டி, என்ன சுவாமி திண்டிவனம் எப்படி சுவாமி இத்தனை வழி போனா வரும், வராது. திண்டிவனத்துக்கு ஒரு ரூட் இருக்கும், அந்த ரூட்ல போனாதான் திண்டிவனம். அந்த மாதிரி வேதத்துக்கு, இப்ப திண்டிவனத்தை பத்தி பேச்சு இல்ல, வேதத்துக்கு கொள்கை, வேதத்துல என்ன கொள்கையோ அந்த கொள்கைக்கு தவறாக அர்த்தம், தவறாக அர்த்தம் சொல்லியவர்களை நன்றாக கண்டிச்ச, நாமளையும் கண்டிக்க சொன்னார் தேசிகன். அதாவது இந்த மாதிரியான இவர்கள் இப்படி இருக்கிறவாளுடைய வேதத்தை தப்பா வந்து கண்டிக்கிறவாள ஹயக்ரீவனுடைய கிருபா கட்டாட்சத்தினால தேசிகனுடைய ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபிபேயாது அப்படின்னு சுவாமி தேசிகனே ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல சொல்லும் பொழுது அந்த அந்த ஹயக்ரீவ பதுமை வெள்ளை பரிமுகர தேசிகராய் விரகாலடியோம் உள்ளத்து எழுதியது ஓலையில் இட்டனம். தேசிகன் வந்து மனசனால கற்பனை பண்ணிட்டு எழுதின்னு போறவர் இல்ல, எந்த ஹயக்ரீவனானவன் தன் மனசுல இருந்து தன் ஆச்சாரியரான அப்புள்ளார் அனுகிரகத்தினால தன் இதயத்துல பிரதிஷ்டிதமான வேதத்தினுடைய அர்த்தங்களை வேதாந்தத்தினுடைய கருத்துக்களை சொன்னானோ அந்த ஹயக்ரீவனுடைய கருத்து தான் தேசிகனுடைய ஓலையில் இடப்பட்டது. ஓலையில் இட்டதை நம்மள மாதிரி உட்காந்து புஸ்தத்தை படிச்சு படிச்சு மனசுல அதாவது இந்த மனப்பாடம் பண்றவா எப்படி மனப்பாடம் பண்ணி மனசுல தேய் அப்படி இல்ல தேசிகன். தேசிகனுடைய இது என்னன்னா உள்ள ஹயக்ரீவன் சொல்ல சொல்ல அந்த விஷயம் வெளியில வந்து ஓலையில பதிந்தது. அதனால பிரமாணத்துல தேசிகன் அடிச்சுக்கவே முடியாதுன்னு அடியன் ஆச்சாரியாள்லாம் சொல்லுவான். தேசிகன் எப்படிப்பட்டவர்னா பரம பிராமாணிகராச்சேன்னு எல்லாரும் பெரியவாள்லாம் சொல்லியும் கேட்டிருக்கோம். அப்படிப்பட்ட பிராமாணிகரான அந்த தேசிகன் அந்த வாதியர்கள் எதிர்த்தா தவறாக சித்தரிக்கிறவாளுடைய வாதத்தை எல்லாம் மூலமர, மூலமரன்னா என்ன அர்த்தம், அதனுடைய வேறு அதாவது எதிரியை அழிக்கும் போது வேரோடு அழிக்கணும்னு சொல்றா பாருங்க. இப்ப எதிரி அழிக்கணும்னு தேசிகனுக்கு எதிரியா இருக்கிறவா எதிர்கொள்கையை படைத்தவர்கள் அவர்களை வேரோடு அழிச்சார் அப்படி இல்ல. தேசிகன் ரொம்ப கிருபாலு சுவாமி, தேசிகன் அவருடைய வாதத்தை வேரோடு அழிச்ச, அந்த வாதங்களை எல்லாம் வேரோடு, அந்த தவறான வாதங்கள் அத்தனத்தையும் அத்தனை ஆர்கியூமெண்ட்டையும் வேரோடு அழிச்சார். எப்படி சுவாமி அழிச்சார் அப்படின்னா அதான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த ஹயக்ரீவன், ஹயக்ரீவன் ஹேஷா ஹலஹலஹான்னு சொல்லக்கூடிய அந்த ஹயக்ரீவனுடைய கனைப்பொலியை கண்டாலே எல்லாரும் பயந்து ஓடிவிடுவோம். அதாவது தேசிகன் அப்படின்னு அவர்களுக்கு மனசுல நினைவு வந்தாலே போதும் அதிலிருந்து அவர்கள் பயந்து ஓடக்கூடிய அளவுல சுவாமியினுடைய அந்த பராக்கிரமமான அந்த வாதம். சுவாமி யாருக்கிட்டையும் வாதத்துக்கெல்லாம் போகமாட்டேன், சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப பரமசாத்விகர் அவர், அதாவது சத்து சாத்திக குணமே வடிவெடுத்தவர், அவருக்கு வாதங்கள்லாம் போக தெரியாது. அதே நேரத்துல ராமானுஜ சம்பிரதாயத்திற்கு ஒரு அவப்பெயரோ இல்ல ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு ஒரு கலக்கமோ ஏற்பட்டதுன்னா முதல் வேலை அந்த கலக்கத்தை போக்குறது தான் தேசிகனுடைய காரியம். அதனால அப்படி தேசிகன் காரியம் பண்ணறதுனாலதான் இப்படி மெய்த்தவன் சொல்லி மெய்யான அந்த ஹயக்ரீவன்ட்ட தபஸ பண்ணி அந்த ஔஷதகிரியான திருவகீந்திரபுரம்ன்ற க்ஷேத்திரத்துல முதல்ல அந்த ஹயக்ரீவனை சாட்சாத்காரம் பண்ணி அந்த ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினால பின்னாடி இந்த வாதியர்களுடைய எல்லா வாதங்களையும் மூலமர கைத்தவன் என்றுரைத்தேன் கண்டிலேனன் கடுவினையே. அதாவது இதை எல்லாத்தையும் துரத்தி அடிச்ச அந்த சுவாமியினுடைய திருநாமங்கள் ச சீருன்றுதூப்பில் திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள் ஒருன்றுதானே அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்ரீமான் வெங்கட நாதாரிய கவிதார்க்கிக கேசரின்னு சொன்னேன், கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினேன்னு சொன்னேன். இப்படி சொன்னதுனால என்ன ஆச்சு அப்படின்னா என் கடுவினைகள் குரூரமான என் பாபங்கள் எல்லாம் விலகினது. இதுல ஆண்டாள் சொல்லும் பொழுது எப்படி சொல்றா, தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாயின்னு ஆண்டாள் சாய்க்கிறார் இல்லையா திருப்பாவையில, அதை போல ஆழ்வார் பெரியாழ்வார் சாதிக்கும் பொழுது எல்லாம் ஆண்டாள் ஆண்டாள் வந்து ஆச்சாரியன் சொன்னதான் சொல்வா, ஆண்டாளுக்கு ஆச்சாரியன் பெரியாழ்வார், பெரியாழ்வார் என்ன சொன்னார் அப்படின்னா சும்மனாதே கைவிட்டோடும் தூர்கள் பாய்ந்தனவே அப்படின்னு ஆழ்வார் சாய்ச்சாரு பெரியாழ்வார். அதை போல இந்த ஒரு ஊது ஊதினா பறந்து போற தூசி மாதிரி நம்ம பாபங்கள் எல்லாம் போயிடுறது அப்படின்னா தேசிகனுடைய கட்டாட்சத்தினால நமக்கு நல்ல தெளிவான ஞானம் ஏற்பட்டு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண பல துதி நூல்களை கொடுத்து அதே நேரத்தில் சம்ஸ்கிருத உலகுக்கு பெரிய அனுகிரகம் பண்ணி சம்ஸ்கிருத லோகத்துக்கு பெரிய அனுகிரகம் பண்ணிருக்கார் சுவாமி. அதை மறக்கவே கூடாது, சம்ஸ்கிருத உலகமே மறக்காது. அப்படி மறக்க முடியாத பல அனுகிரகம் வேதாந்த உலகிற்கு, நம் ராமானுஜ சம்பிரதாயத்திற்கு. யதி பிரவர பாரதீ ரசபரேண நீதம் வயகா பிரபுல்ல பலிதம் சிரஃப் பரமிக க்ஷமம் பிரார்த்தையேன்னு தேசிகனே சாதிச்சா போல. இந்த யதிராஜ மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயமா இருக்கக்கூடிய யதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதேன்னு தேசிகன் ராமானுஜரை கொண்டாட்டம் போடுற ஆழ்வார கொண்டாட்டமா சொல்லும் பொழுது ஆழ்வாரை பத்தியும் இதே மாதிரி கொண்டாடி கொண்டாடி ஆழ்வார் தந்தையன நின்ன தனித்திருமாள் தாளில் தலைவைத்துவம் ஷடகோபன் அருளினாலேன்னு ஆழ்வாரையும் கொண்டாடுறார். இப்படி ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன்னு நாம ஏன் தேசிகனை கொண்டாடணும் அப்படின்னா, தனக்கு முன்னம் இருந்த ராமானுஷரையும் ஆழ்வாரையும் நன்றாக காத்து கொண்ட பெரிய அரண் தான் தேசிகன். அந்த அரணம் மீறி இவா உள்ள வந்து இவர்கள் சொன்னதை தவறுன்னு சொல்ல முடியாத அளவு எல்லா விஷயங்களையும் நன்றாக பிரமாண பூத்தரா, அதாவது ஆத்தென்டிசிட்டின்னு சொல்றா இல்லையா, அந்த விஷயத்தோட நன்றாக வேதத்தை கொண்டும் இதிகாசங்களை கொண்டும் புராணங்களை கொண்டும் ஆழ்வார் பாசுரங்களை கொண்டும் நன்றாக நிர்வகித்து பல நூல்களை அருளி செய்தார். அதுல முத்தாய்ப்பா அடியன் சொல்ல வேண்டியது அடியனுக்கு ரெண்டு நூல், ஒன்னு பாதுகா சகஸ்திரம். பாதுகா சகஸ்திரம் பண்ணதுனாலேயே வித்தகன்னு சொல்லிவிடலாம், வேற ஒரு வித்தகம் வேண்டாம். ஏன்னா ஒரு இரவுல மூணு மணி நேரத்துல, இன்னைக்கு மூணு மணி நேரத்துல பாதுகா சகஸ்திரம் சேவிக்கணும்னா கட்டமா இருக்கு. தேசிகன் அப்படிப்பட்ட நேரத்துல பாதுகா சகஸ்திரத்தை இயற்றின, அப்ப இதுவே வித்தகன்றது நன்னா தெரியறது. அதே நேரத்துல வேதாந்த தேசிகன்றதுனால தன்னுடைய அந்திமத்துல தன்னுடைய தான் இந்த அவதாரத்தை முடிச்சுண்டு எப்படி உத்தவருக்கு கடைசியா உத்தவ கீதையை உபதேசம் பண்ணி கண்ணன் வந்து தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுண்டானோ, அதை போல சுவாமி தேசிகன் கடைசியில ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம் அப்படின்ற அத்தியுதமான நூல், ரகசியமாகிற மூணு மந்திரங்கள், திருமந்திரம்னு சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரம், துவயம்னு சொல்லக்கூடிய மந்திரம், சரமஸ்லோகம்னு கண்ணன் கீதையில உபதேசித்த மந்திரம், இந்த மூன்று மந்திரங்களின் அர்த்தத்தை சொல்லும் வாயிலாக அத்தனை அர்த்தங்களையும் வேதாந்தத்தின் அத்துணை அர்த்தங்களையும் ஒரு எப்படி வந்து நதிகள்லாம் கடல்ல போய் சங்கமமாகுமோ, அதை போல வேதாந்தங்களினுடைய அத்தனை நதிகளையும் தன்னுடைய ஸ்ரீமத் ரகசிய திரயசாரமாகிற மகாநதியில சங்கமம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு அத்தியாச்சரியத்தை நமக்கு கையில கொடுத்துட்டு போன அந்த சுவாமி தேசிகனுக்கு தலையல்லால் கைமாறில்லேன்னு சொல்லிண்டு அடியனுக்கு வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகனுக்கு அர்த்தம் தெரிஞ்சுதோ இல்லையோ, சுவாமியினுடைய பெருமையை ஒரு அரை மணி காலம் ஏதோ சிந்திச்சோம்னு சொல்லிண்டு அந்த பெருமையை வந்து சொல்லி முடிக்க முடியாது. இன்னும் வந்து பெரிய மகனியர்கள்லாம் சாதிக்க போறா மேல மேல அர்த்தங்களை, அந்த அர்த்தங்கள்ல இதை விட அத்தியுதமான ரொம்ப அர்த்தங்கள், செறிவு நிறைந்த அர்த்தங்களை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அடியனுடைய தாழ்மையான கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான், சுவாமி தேசிகனுடைய பிள்ளை எந்தாதியோ ஒரு ரவுண்டு கேட்டுருக்கும், அதாவது இங்க பெரிய மகான்கள்லாம் சொல்ல போறேன், அதனால அதுக்காகவே நாம உட்கார்ந்து அதை இப்போ நமக்கு வசதி நிறைய வந்துருத்து. உண்மையிலேயே சொல்லணும் என்னன்னா, முன்னாடி எல்லாம் ஒரு உபன்யாசம்னா தேர் வில் பி டைம் ஃபிக்ஸ்டு, சிக்ஸ்ல இருந்து ஆறுல இருந்து ஏழரை, இல்ல சாயங்காலம் ஏழுல இருந்து எட்டரை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் சொல்லுவா, அப்பதான் போகும். இப்ப நமக்கு கவலையே இல்லை, நமக்கு போன்லயே வந்து தேசிகா டெய்லின்ற இந்த குரூப்ல ரொம்ப ஆச்சரியமா தேசிகனுடைய அந்த திருநக்ஷத்திரத்தை முன்னிட்டு நம்மளுடைய ஆபீஸ் அவர்ஸ், நம்மளுடைய எல்லா அவர்ஸும் போக நமக்கு எப்ப சமயம் இருக்கோ அப்ப கேட்கற மாதிரி ரெக்கார்டிங்கா இதுல கொடுக்கறா. அதனால இந்த தேசிகனுடைய பிள்ளையந்தாதியை தொடர்ந்து சொல்லக்கூடிய பெரிய பெரிய விசிஷ்டாத்வைத்தினுடைய மகான்களினுடைய கருத்துக்களை இன்னும் நாம எல்லாரும் கேட்கணும். சுவாமி தேசிகனுடைய கருத்துக்கள் இந்த லோகம் எல்லாம் பரவணம். எப்படி அந்த ஹயக்ரீவனுடைய அந்த ஹலஹலன்ற கோஷம் லோகமெல்லாம் பரவி அந்த அனுகிரக பூதமான அந்த சுவாமி தேசிகனுடைய அந்த கிரந்தங்கள், நம்ம தேசிகன் பரவணம், தேசிகன் பரவணம்னா என்ன பரவணம் தேசிகன் அப்படின்னா, தேசிகனுக்கு அங்கங்க விக்கிரகம் வைக்கணுமா, இல்ல தேசிகனுக்கு உற்சவம் கொண்டாடணும், அது இல்ல. தேசிகனுடைய கிரந்தம், அதாவது அவருடைய ஒர்க்ஸா இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத லிட்ரேச்சருக்கு அவர் பண்ண ஒர்க், அதே மாதிரி விசிஷ்டாத்வைத்த வேதாந்தத்துக்கு அவர் பண்ண காரியங்கள், அதே நேரத்துல பல நாடகங்கள் என்ன, இதெல்லாம் இந்த காரியங்கள் தேசிக பிரபந்தம். தேசிக பிரபந்தத்தை போல மணி மணியான விஷயங்கள் ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு முக்கியமான வேதாந்த கருத்துக்களை சுருக்கி சொன்ன அந்த தேசிக பிரபந்தம். இப்படி எல்லாம் பரவி ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்னு நாம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எவ்வளவு சத்தியமாக மெய்த்தவன் மெய்ப்பித்தவன் இந்த சுவாமி தேசிகனை சொல்லிண்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.